தலைப்பு மண். மண் பறித்தவனை தான் பறித்தது. மண்ணின் கதை மக்களின் கதையை விளைவித்த மண்ணை விளையாக்கினோம். விதை விதைத்ததில் கல் விதைத்தோம். மண்ணோடு புதைந்தேன் வரலாறு சொல்ல.